நேர்கை ஏற்காதே வீழும் சூரியனே, வருகிறேன் அம்மா. தர்மம் தோற்காதே ஆளும் காவலனே, மேற்கை ஏற்காதே வீழும் சூரியனே, தர்மம் தோற்காதே ஆளும் காவலனே. கசிந்திடும் கண்ணீரை திரும்பிட செய்யா, வரமிடும் நெஞ்சத்தில் மழையத பெய்யா, ஆய் மனதின் சூழும் இருளை நீளும் துயரை பாடும் விதியை நீக்கும் தீயே நீ ஐயா. வந்தாயையா வந்தாயையா, வாழ்வை மீண்டும் தந்தாயையா. அழாதீங்கடே, தெய்வம் கோயிலை விட்டு நம்ம கூட வாழ வருதுடே, பண்டிகையை கொண்டாடுங்கடே. அவன் எங்க இருந்தாலும் அரசன் தான்.